بسم الله الرحمن الرحيم. للحزبية يا إخوان أفل لها والله، أفل للخيانة، أفل للغش والخديعة، أفل لعدم النصح لدين الله وعدم النصح للحق والسنة وعدم الوضوح. بسم الله الرحمن الرحيم. الدعوة السلفية باليمن. على plaisir de vous présenter. البرهان المنقول فيما خالفه عبد الرحمن العدني وحزبه من الأصول. Les preuves évidentes sur la Hizbiya d'Abd al-Rahman al-Adani. بفضيلة الشيخ أبي حاتم سعيد بن الدعاس رحمه الله تعالى. Expliqué et commenté par Mounir ibn Ahmad al-Maghribi. حفظه الله تعالى. Cours numéro 30. بسم الله الرحمن الرحيم. الحمد لله. والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه من والاه. نكمل كلام الشيخ سعيد رحمة الله عليه في بيان بطلان قول من قال حكم الشيخ يحيى بحزبية العدني اجتهاد. On a démontré hier أن السيسان اجتهاد على القول أنه زان اجتهاد. Tu peux pas répondre à cet ijtihad avec un autre ijtihad. S'il est faux, l'ijtihad montre bil adilla, bi adillat al kitab wa sunna. Amma hukm Cheikh Yahya c'est un hizbi. Tu penses que c'est un ijtihad, toi tu dis non, c'est ton ijtihad. Le mas'ala fi al-haqiqa revient au adilla. Kadhalik on a vu anna al-maqsoud bil ijtihad huna ka annahu Cheikh il a parlé sans dalil. La. Cette risala al-an qu'on a lu, haqiqa Cheikh Yahya son kalam il était fondé sur ses usul. Anna Abd al-Rahman l'appela al-furqa. Il avait un wala, un barat dayyib. Il a ta'am fi ahl al-haq. Bila haq. C'est ça le résumé de Ams. Et nous on répète, si une personne n'est pas d'accord bi hukm Cheikh Yahya, elle le démontre. Bi'il. Sans insulte, sans s'énerver, démontre ma indak. Si c'est haq, inshallah, tu trouveras des personnes qui prennent ton haq. قال رحمة الله عليه ولهذا المعنى لم يكن السلف وأئمة الهدى والعلم والسنة قديما وحديثا يختلفون في من تثبت مخالفته في أصول الدين. نعم السلف يديفيرجي با في واحد إلى خالف دي أصول في الدين أبدا، لأن الأصول يدي أدلة يسبك خالف سي أصول إلى خالف الأدلة. أما قال كما يختلفون في شأن ضبط الرواة وحفظ وفي شأن ضبط الرواة وحفظهم. نعم ربما الأئمة المحدثون اختلفوا في فلان من الرواة par rapport à son ضبط. Est-ce qu'il est قوي الحفظ أو لا؟ واحد مثلا يبقى حسن صحيح الحديث، واحد يبقى دغري صحيح الحديث، واحد يبقى دغري لين، واحد يبقى دغري هكذا. أما إذا خالف أصول سان جهمي سان أشعري سان معتزلي سان خارجي سان مرجي son hal il est واضح. Il faut différencier entre هذا et هذا. Amma Cheikh Yahya حفظ الله par rapport à l'Adani, il a parlé sur lui par rapport à des mukhalafat واضحات. قال لا سيما من قرب من الحفظ والضبط مع ثبوت سوء أو لين أو ضعف في حفظه، لأن ذلك أمر نسبي. نعم ça dépend des personnes. الحفظ ربما واحد إلى حفظ قوي، ربما ندخل إلى حفظ إلى إلى أضعف، ربما واحد إلى حفظ إلى حفظ إلى السيء جدا. قال يختلف إدراكه باختلاف الاجتهاد، والأول سببه مخالفة لا تلتبس ولا تحتمل قال والأول سببه مخالفة لا تلتبس ولا تحتمل. نعم المخالفة لشرع مثلا، مخالفة لأصل الاجتماع. C'est واضح أنه une personne quelconque la خالف في هذا. قال فلم يختلفوا في ضلال الخوارج والقدرية والمعتزلة والجهمية والحلولية والاتحادية والسبائية ولا في مؤسسيها ورموزها، أي مؤسسون هذه الفرق les fondateurs de ces فرق. ils ont بدع بعضهم ils ont كفر. لماذا؟ لأن هؤلاء ils ont des خالف des أصول. الخوارج مثلا ils ont خالف أصل طاعة ولي الأمر إنه خالف. كذلك الحكم على صاحب الكبيرة بالكفر إذا خالف في هذا. كذلك القدرية إذا خالف باب في القدر، باب عظيم كنا يتجي في التقريب. المعتزلة باب في الأسماء والصفات يسوسون قاري الجهمية في الأسماء والصفات في القدر في كثير من الأبواب الحلولية والاتحادية هؤلاء سدي كفرة إذا خالف في باب عظيم إذا عندك الله اللي بحثوا في باب الصفات السبائية كذلك ceux qui ont prétendu que Ali c'est l'ilah ils ont خالف dans أصل عظيم سدي كفر قال ولف مؤسسيها ورموزها كذي الخويسرة وشبيب والغزالة وغيلان الدمشقي ومعبد الجهني tout cela c'est des ils ont fondé ces groupes égarés معبد مثلا الجهني c'est celui qui a innové في القدر ذو الخويسرة في الخروج خرج على النبي عليه الصلاة والسلام قال وابن سبا celui qui a appelé à adorer Ali il a fondé la secte sabaïya قال واصل ابن عطاء خرج على الحسن البصري il a fondé la secte de المعتزلة قال وعمر بن عبيد il était مع واصل قال والثلجي وبشر المريسي وابن أبي دواد tout cela c'est des رؤوس في الجهمية والمعتزلة بشر سامعتزلة أنكر الصفات il a appelé à القول بخلق القرآن ابن أبي دواد كذلك c'est celui qui était à l'époque de l'imam Ahmed قال والجبائي كذي خويسرة نعم تو سينو الآن بالمكسورة مخفوضة بالكسر قال وابنه وابن كلاب وابن كرام الكرامية معروف on a vu le regardement في الإيمان ils disent ça suffit une prononciation ça fait rentrer le munafiqun في الإيمان هؤلاء des dhullal قال والأشعري قبل رجوعه نعم إلى في التوبة رحمة الله عليه قال وابن عربي الزنديق وابن الفارد كذلك والقونوي إلى مع هؤلاء الزنادقة والششتري ما أعرفه قال وابن الراوندي والحلاج الزنديق قتل على الزندقة فمجرم قال وغيرهم ممن خالف في أصول الدين نعم ففو بيان ديفيرونسي هذا أن يبقى بغ باب الاجتهاد لكن في المخالفة من بيرسون على خالف دي أصول لا elle a été jugée par rapport à mukhalafat al-usul مثلا عبد الرحمن العدني il a pas voulu faire tawbah il a pas accepté la nasiha il a khalaf des usul كثير من الناس au départ ils avaient accepté هذا لكن quand il y a eu le hukm par rapport à mukhalafa كثير من الناس ils se sont retirés et la faute elle est à eux اما celui qui applique le din qui patiente inshallah هذا يعان وينصر قال ابطال شبهه لا يحمل عبد الرحمن تبعات غيره وهذه الشبهة المعروفة ما معنى هذه الشبهة بعض الناس يقولون أن عبد الرحمن لا responsable de ce qu'ils ont fait ses suiveurs ça montre qu'ils reconnaissent que les suiveurs ils ont des erreurs أولا ثانيا on va voir أن عبد الرحمن لا شك لأنه responsabilité لأن c'est lui le fondateur du حزب c'est lui qui a appelé C'est lui, Ba'danas, il se servent de lui. Enfin, s'il n'est pas d'accord, il démontre. Il dit, il y en a tous qui font foulan, foulan, foulan, je ne suis pas d'accord. Il l'avait dit au départ, Thomas, ils ont continué à faire des choses, wama ankara alayhim. En fait, ça montre que son bayan du départ, il n'était pas à sa place. Bel, lui-même, il a dit, Anna, j'accepte pas, Rupama, Anna Sta'jil, Rupama Cheikh Saïd, il va citer Hada. Lakin, on le cite là. Rahman Adani, au départ, il avait dit, Anna, je suis contre ceux qui insultent Cheikh Yahya, ceux qui parlent sur Dabmaj. Quelques semaines après, il a atteint sur Cheikh Yahya lui-même. Et ça fait des années, l'un de ses suiveurs. Wahad il dit Zindiq sur Cheikh Yahya. Wahad il dit Rafid il Matsous. Wahad il dit Biladiana. Wahad il dit Souqi. Il est où son Inkar? S'il n'est pas d'accord. Ba'danaz il dit il ne faut pas qu'Abd Rahman, il est responsable de tout ce qu'ils font les autres. Lakin les autres, ils parlent en son nom. Fahoua, s'il n'est pas d'accord, il démontre. Il dit, Anna, je ne suis pas d'accord avec ce que vous faites. Lakin, aïn hadi. Qala, ta'allala ba'dun nas, hadahullah, bihadi il kalima, li rad hukmi, shaykhina yahya ayyadahullah, bi hizbiyat l'adani wa hizbi, wa bayan al-haq fi dhalik, mutawakif ala ma'rifat, mata yuhammal al-rajul taba'at ghayrihi, wa mata la yuhammal. C'est ça la mas'ala. Haqiqa, cette risala, elle est fondée sur l'ilm. الآن بعض الناس هم خطأوا هذا لا يحمل عبد الرحمن تبعات غيره. On peut pas dire tout ce qu'ils ont fait les autres c'est عبد الرحمن. Donc بعض الناس ils ont dit moi je dis عبد الرحمن c'est pas un حزبي لأن ce qu'ils ont fait les autres ça veut pas dire que c'est lui qui l'a fait. مثلا un de ses suiveurs il a hajar, un de ses suiveurs il a inventé le qaïda, un de ses suiveurs il insulte. La question qui se pose un c'est quand on peut dire Anna, le fondateur, il est responsable des suiveurs. C'est quand qu'on peut dire qu'il est responsable, Amel? Ah, c'est un kalam tayyib, bi'ilm. Pas Fulan il a dit, Allah il a dit, là, bi'ilm. Ayat, des hadiths, des paroles de savants. Haoulada, ils appellent, il faut revenir aux savants, là, mais pas les savants que tu veux. Là, on revient aux savants de la sunna. Ancien, contemporain, tu le connais pas, c'est ton chir, c'est pas ton chir. Ils ont un tri dans les savants. Quand ça l'arrange, il prend Fulan. Quand ça le dérange, il prend plus. Ça, c'est le hawa. On va te citer Kalam Ahl al-Ilm, Kalam l'imam al-Shatibi, Kalam Sheikh al-Islam, wa ahadith min al-Nabi alayhi salatu salam, wa taqaddam al-kathir. Qala, fa'idha kana huwa alladhi dalla ghayrahu, wa aghra, wa hatha, fa'idha kana huwa alladhi dalla ghayrahu, wa aghra, wa hathahu, wa da'ah, na'at. C'est tout bin nas dalla ayhua. Et tout le reste c'est mansoub. Tomma yalwaw. Fa al-atf, on met tout mansoub. Qala fa idha kana huwa alladhi dalla ghayrahu wa aghrah wa hathah wa da'ah wa dafa'ahu ila al-batil aw sannahu lah wa ata bih tahammala taba'at tahammala taba'atih. Naam. Tahammala hada. C'est lui qui a appelé. Kam ma'ana. Qui c'est qui est avec nous là? Delis al-hajouri. C'est lui qui a appelé. Fa les suiveurs ils ont appliqué. C'est lui le responsable. Si il ne veut pas être responsable, il est obligé de faire tawba et démontrer. Il dit, Anna, j'avais appelé Hada, délaissé. Moi, je ne suis pas responsable de vous. Là, qu'il m'a hassal Hada. Il est responsable. Il a dit, si elle est bonne, il a l'ajr. Si elle est mauvaise, il a l'ith. قال أو دل على ضلالة أو زار من تبعه كما جاء في مسلم عن أبي هريرة رضي الله عنه وعن جرير رضي الله عنهما وما جاء من تحمل ابن آدم الأول وزر من قتل ظلما. نعم معروف القصة. Il a tué son frère. Les deux fils d'Adam. واحد il a tué son frère. Tous ceux qui appliquent cette sunna سيئة. Et le meurtre, il a une part de responsabilité. Il y en a, c'est lui qui a démontré Hada. C'est lui qui a montré ce dhalal. Quand il a une responsabilité, il a une meurtre. Chaque meurtre, il a une part de responsabilité. قال لأنه الذي سن القتل كما رواه مسلم عن ابن مسعود رضي الله عنه وهو في هذه الحالة يكون متسببا في فعل الباطل والوقوع فيه وإيقاع السبب كإيقاع المسبب. نعم. C'est lui le sabab. C'est lui qui a démontré Hada. Enfin, tous ceux qui font, c'est lui le sabab, c'est lui qui a démontré ça. S'il veut ne plus avoir la responsabilité, il démontre. Il dit, Ana atoub ila Allah, cette chose je suis contre. Tous ceux qui font, je me dégage de la responsabilité. Tous ceux qui font cette chose. Qala qasada dhalik am yaqsud, am lam yaqsud. Qasada dhalik am yaqsud. Kana ou il manque lam. Naam. Léana, le kalam, il n'est pas mustaqim. Qasada dhalik am yaqsud. C'est la même chose. Qasada am yaqsud. La. Al-harf, il est le mugayr. Am. Am la yaqsud. Ou am lam yaqsud. Rajoutez un lam. Man inda ou un qalab ahmar. Am lam yaqsud. Ou lam. Naam. Qala. Qasada dhalik. أم لم يقصد كما بين ذلك الإمام الشاطبي في الموافقات فقال لأنه لما جعل مسببا عنه في مجرى العادات عد كأنه فاعل له مباشر لما في العادات من نسبة المسببات أو المسببات إلى أسبابها كنسبة الشبع إلى الطعام والإرواء إلى الماء الإرواء العطش. قال لا le contraire de العطش. Il a plus soif. قال إلى الماء والإحراق إلى النار والإسهال إلى السقمونية وسائر المسببات إلى أسبابها وكذلك الأفعال التي تسبب عن كسبنا منسوبة إلينا. نعم. Lui, الآن لو كان عبد الرحمن عدني هنا, c'est lui le sabab. Qui c'est qui a appelé à ce marquez? Qui c'est qui a commencé le tajjil? Qui c'est qui a dit kam ma'ana? Qui c'est qui a fait la fourqa d'Ammar? Tout ce qui se passe après, c'est lui le sabab. Et là, c'est que les autres, ils n'ont pas de responsabilité. Il y en a chacun, il est responsable. Là, qui lui, il a une responsabilité fil furqa wa hizbiyat haoula. S'il veut se retirer, il peut avoir de responsabilité. Al babir ma'aruf, il fait taouba. Alors, nous, on pose la question à haoula. Bardana, s'ils disent là, Yuhammad, Abdurrahman, il n'est pas responsable. Nous, on lui dit, pourquoi Abdurrahman, il ne fait pas taouba? Alors que les mashaykh, ils l'ont appelé à taouba. Cheikh Yahya, il l'a appelé à faire taouba. Tout le monde. Ceux qui étaient dans l'affaire, ils l'ont appelé à faire tawbah, il a refusé. L'imam de la question, c'est pourquoi Abdurrahman, toute cette furqa qu'il a fait, il ne fait pas tawbah. C'est ça le soual. S'il ne fait pas tawbah, ça montre qu'il a du char. Ça montre qu'il accepte tout ce qui se passe. Et ce qui se passe, c'est une hizbiya. S'il accepte, c'est un hizbi. Qala wa in lam takun min kasbina wa ala dhalika alwazn jara urfu ash-shar' fi al-asbab al-mashru'a wa al-mamnu'a ka qawlihi من أجل ذلك كتبنا على بني إسرائيل أنه من قتل نفسا بغير نفس فكأنما قتل الناس جميعا ومن أحياها فكأنما أحيا الناس جميعا. نعم celui qui tue نفس محرمة c'est comme s'il avait tué جميع الأنفس. قال وذكر جملة من الأدلة سبق بعضها قال فالداخل في السبب إنما يدخل فيه مقتضيا لمسببه فإذا فعل فقد دخل على الشرط أن يتسبب فيما تحت السبب من المصالح والمفاسد انتهى باختصار وتصرف غير مخل. الكلام طبعا الشيخ سعيد يدمونتر كي إلا غزمي إلا غزمي لكن سو غزمي إن شاء الله يشانش بالمعنى. فهذا على كل حال يبدو دمونتر الآن أن السلوي كي السبب دو خير بإذن الله إلى ريكومبونس كما قال النبي صلى الله عليه وسلم الدال على الخير كفاعله et celui qui est sebab d'un shar il est responsable. Il a donné l'exemple du fils d'Adam qui a tué son frère, il est responsable. Chaque meurtre il a une responsabilité, sauf s'il fait tawba et il se désavoue du shar et de halal shar. لعله سيأتي. قال ولا شك أن العدني هو الذي تسبب في مخالفة حزبه لما لما ذكر من الأصول. نعم هنا في أصل الاجتماع إلا خالف إلى أبناء الفرقة أصل الولاء والبراء إلى ولاء والبراء الضيق كما هنا في الطعن في أهل الحق وعدم نصرة الحق وأهله. قال بالتكتير والحث على الفرقة والسعي فيها ودفع المخدوعين إليها كما سبق ذكر طرف من حقائق ذلك فكيف يقال لا يحمل تبعات غيره. نعم سباسي شكو هذا القول الآن. نعم une personne qui a rien fait, نعم مثلا واحد الآن il a rien fait, واحد من هؤلاء الحزبيين il fait un char, comment lui dit-il responsable? Il va dire j'ai rien à voir يا جماعة. نعم il a rien à voir. أما هذا الرجل c'est lui أصل المسألة, c'est lui qui a été poussé. حتى هو il a admis. تذكرون الكلام quand il a dit après فتنة البكري بعض الناس ils sont venus me voir et ils m'ont dit قم أنت. Ça صح il a قم قام بشر. فالآن il est responsable, c'est un adulte. Celui qui veut l'aider, il l'appelle à faire tawba. Celui qui veut l'aider, il met en garde contre lui. Hatta yawm al-qiyamah, il n'a pas beaucoup de suiveurs. Kama qala ba'd as-salaf. Il met en garde contre ba'd al-munharifin. Hatta il n'a pas beaucoup de suiveurs. Yawm al-qiyamah, il a moins de dhunoub. Celui qui veut l'aider, c'est hada al-bab. Imma tawba, imma tu mets en garde contre lui. Amma mit hada al-kalam la yanfa. Il sera d'opportunité pour lui, ou là pour le qa'il. Qala wa idha lam yatasabbab fi dhalika biwajh min al-wujuh ولكن فعل الباطل من أجله أو متعلقا به فله حالتان. هذا سا كلام علمي الآن et ça vous montre que les مسائل c'est pas بالهواء. C'est pas فلان il a dit un jour j'ai envie d'être avec فلان un jour j'ai envie d'être contre là. الآن si il a pas appelé au شر نحن on sait qu'Abd al-Rahman il rentre dans le premier cas, il a appelé comme معنا il سلم pas فلان il هاجر الشيخ يحيى بغير حق. Ils lui disent de bien, hatta fi masalat ar-rafida, jaridat al-balagh comme on a vu au début, il ne veut pas démontrer. Ar-rajul il est à la char. Lakin al-an an ka wa idha lam yatasabab fi dhalik bi wajh min al-wujuh. Matalan, il a fait aucun sabab huwa de char. Lakin fu'ila al-batil min ajli. Lakin une personne il fait un batil min ajli hada ar-rajul. On donne un exemple. Matalan, une personne elle fait du char. Elle fait du char, des bid'a, des mukhalafat, ta'n fi ahli al-haq. Thumma il prétend je fais au nom de Sheikh Fulan. Cheikh Fulan il n'a rien à voir. Al-An il va avoir deux cas. Est-ce que ce Cheikh il va accepter? Ah, il ne va pas accepter. Mais vous Qala al-Oula. Al-Hala al-Oula. Qala al-Yuhdid. Ba'da mawte. Ou fi hayate. Ou alam ya'lam bih. Fala shak anna hu la yatahammal. Premier cas, ce bâtel il est fait après sa mort. Maintenant, بعض الناس الآن يفون du باطل au nom de l'imam Shafi'i, au nom de l'imam Bukhari, بل au nom de Isa alayhi salatu wasalam. Est-ce qu'on va dire Isa il a une part de responsabilité? معاذ الله. معاذ الله. Les chrétiens ils font beaucoup de باطل au nom de Isa. Isa alayhi salam, il est, on ne dit pas il est mort, لأنه il n'est pas mort alayhi salatu wasalam, لكن il n'est pas d'accord. Abadan. Abadan. Et la preuve, c'est qu'il va revenir via Hadid Dunya et il va combattre Aoula. Yaksar al-Salib wa yaktul al-Khanzir ila akhir. Est-ce que l'an, Shirk al-Sufiya, بعضهم, il prétend l'imam Shafi'i, est-ce que l'imam Shafi'i est d'accord? Abadan. L'imam Shafi'i est mort, rahmatullah alayhi. Enfin, il n'a aucune responsabilité. Abadan. Il n'a jamais appelé à Hadid et il n'est pas d'accord. قال لقوله تعالى ولا تزر وازرة وزر أخرى ولا تزر وازرة وزر أخرى. نعم. T'es pas responsable des autres. قال وقوله كل نفس بما كسبت رهينة. Chaque نفس, chaque personne, elle est responsable de son cas. قال ولهذا نقطع أن الأنبياء والرسل والصالحين مما عبد من دون الله بعد موته لا يتحملون تبعات عابديهم. On a donné l'exemple de عيسى. مع أن عيسى il est pas mort عليه الصلاة والسلام. قال ونقطع بأن أئمة المذاهب. نعم إمام كمي تبعات. نعم المذاهب إمام كمي. الصواب المذاهب. قال ونقطع بأن أئمة المذاهب لا يتحملون تبعات المتعصب لهم الذين والوا وعادوا على ذلك. نعم مثلا المتعصبة للإمام أحمد الآن أو المتعصبة للإمام أبي حنيفة أو المتعصبة للإمام الشافعي أو الإمام مالك ils sont pas des responsables de هذا التعصب بل celui qui a lu et on l'a lu والله الحمد avec les frères مقدمة صفة الصلاة للشيخ الألباني quand on a étudié le livre صفات الصلاة et on avait lu كلام هؤلاء les quatre أئمة ils mettent en garde كلهم معنى كلامي معنى si tu trouves le dalil je suis le dalil et tu délaisses ma parole. Est-ce que l'un متعصب لأبي حنيفة أو لأحمد أو لمالك رحمه الله on dit le responsable c'est l'imam là et là ouais il est pas d'accord il est mort il serait vivant il aurait démontré. قال لا يتحملون تبعات المتعصب لهم الذين والوا وعادوا على ذلك لأن ذلك وقع بعد موتهم فلم يعلموا به. نعم eux ils sont morts, ça arrivait après leur mort, ils n'ont aucune responsabilité. Pendant leur vie ils ont fait du khayr et ils ont montré le khayr. Celui qui vient après il fait du sort en leur nom, ils n'ont aucune responsabilité. Ah ou t'es pas présent, tu sais pas. Maintenant un il va, il fait une bid'a ou du shirk et il dit c'est Foulan qui m'a dit. Anta t'es pas au courant, c'est un menteur. Qala ولهذا المعنى لا يكون المعبود من دون الله والمتبوع والمطاع من دون الله طاغوتا من كل وجه. On l'avait vu هذا en détail. On l'avait vu أن الطاغوت الذي يرضى أما الذي يعبد من دون الله أي les paradis c'est pas un طاغوت. كم من الناس الآن ils adorent le prophète Muhammad, بعضهم ils adorent عيسى, بعضهم ils adorent موسى, بعضهم ils adorent الأئمة الصالحون. C'est pas des tawarites, ma'adha Allah. At-ta'ud, c'est celui yarda bidalik. Maintenant, une personne, il appelle à se faire adorer. C'est un ta'ud. Il est vivant ou il meurt à la hada, c'est un ta'ud. Qala, min kulli wajj. Min dounillah, ta'udan min kulli wajj. Illa idha kan radiyan bidalik. Hada shart. C'est pour ça quand on dit at-tawarit, ou at-ta'ud man yu'bad min dounillah, il faut rajouter, wa huwa radi. Amma si on rajoute pas dal qayd, c'est le ma'ana, elle n'est pas طيبة. قال كما نبه على هذا العلامة سليمان آل الشيخ في تيسير العزيز الحميد والعلامة العثيمين في القول المفيد. تقدم معنا في الرسالة كنا في معنى الطاغوت كذلك في كتاب التوحيد. Premier cas donc, il n'est pas responsable. لماذا؟ لأنه إما il n'est pas au courant, il n'a pas connaissance, إما il est mort. Donc celui qui fait du char en son nom, il n'a aucune responsabilité. Deuxième cas, الثاني أن يحدث في حياته. Deuxième cas, ce char il se passe et lui il est vivant et il est au courant. Al-An Abdurrahman Adani, est-ce qu'il est au courant? Naam. Est-ce qu'il a le qudra de répondre? Naam. Falimada il répond pas. Maintenant on répond à cette personne An qui dit La Yuhammal, Abdurrahman n'est pas responsable de tout ce qu'ils font les autres. Lakin il est au courant. Naam. Qala. نعم قلنا أن عبد الرحمن العدني لا شك il est vivant et la شك أنه يسي الآن avec les وسائل internet avec les malazim avec الحزبية هذه والفتنة elle est connue par tous الآن S'il n'est pas d'accord, il montre. Khazatan la Qudra. Vous avez vu les deux cas comme c'est différent? Amma, Badanas, Yerjumun, Hakada. Abdrahman n'est pas responsable. Qui c'est qui t'a dit Hada? Badanas, je vous ai déjà, Nabba'anadan, Tabiou, Badanas, il cite des kalimates, on dirait c'est Ijma. Kana ou c'est Haq? Alors, le bloc, on lui dit pourquoi? Limada. Maintenant, on peut lui dire si il est vivant, il est au courant, il a la Qudra. S'il n'est pas d'accord, il parle. Limada, il ne parle pas. S'il ne parle pas, c'est qu'il est d'accord. S'il ne parle pas, c'est qu'il est d'accord. Hada, la shakafi. قال الثانية أن يحدث في حياته فيعلم به ويقف عليه أي إلى كون قال وهو قادر على إنكاره سأوصي سان شرط سان قيد أما سي peut pas répondre il peut être au courant vivant لكن il a pas la قدرة هذا peut-être qu'il est pas d'accord il est pas responsable لكن نحن notre cas لا شك il est قادر لا شك بل il a déjà parlé et il peut reparler قال والانتفاء منه فلا ينكره ولا ينتفي منه فذاك دليل على رضاه به فلهذا يقولون الساكت على الباطل الساكت على الباطل إلي قادر سان دليل أنه إلي راضي فسامنت لغرافيتي تستير كنتي فهو بارلي قال ويتأكد ذلك إذا احتفت به قرائن حالية من جنس ذلك الباطل فيه خاصة أن سكي غبخشو سويفور عبد الرحمن يوصي لا من هذا الباطل مثلا الهجر يوصي لجاء في الهجر بغير حق مثلا الفرقة بلا الفرقة إلا في التسجيل لمام إلا في فهذا الذي يقول هذا كأنه عبد الرحمن لا rien veut. نحن نقول عبد الرحمن lui-même il a fait. ثانيا ceux qui le suivent il a une responsabilité la chaque ولا رأي. فالكلام للطيب هنا. قال ويتأكد ذلك إذا احتفت به قرائن حالية من جنس ذلك الباطل فيه خاصة si lui-même il a fait des choses comme les suiveurs. Ça montre encore plus qu'il est d'accord. قال فمثل هذا لا يقال يتحمل تبعاته لأنه قادر على إزالة هذا المنكر ببيان بطلانه وبعده عن الحق والرج وانتفائه منه نعم هذا سواضح أنه لا ينبغض responsabilité بل lui-même beaucoup de choses qu'on fait ses suiveurs lui-même il l'a fait et les suiveurs ils l'ont fait parce que lui il l'a fait قال وزواله بالكلية متوقف على بيانه وإنكاره وانتفائه الآن قد يقول قائل comment faire pour plus être responsable قال زواله بالكلية lui-même il arrête de faire ces choses il montre وينكر il réfute il réplique على هؤلاء et inshallah après tout ça on dit il n'a plus de responsabilité comme il a fait l'imam Abu al-Hassan al-Ash'ari rahmatullah alayhi il avait fondé ce groupe. Il avait beaucoup de suiveurs. Il était à la madhab al-Mu'tazila, thumma madhab al-Asha'ira, qu'on connaît aujourd'hui, le Kullabiyya. Thumma huwa, il s'est désavoué. Ben, il a écrit un livre, Maqalat al-Islamiyya. Il a écrit un livre et il a réfuté cette aqid. Al-an, est-ce qu'il est responsable? Là, il a fait tawba. Il a fait tawba, rahmatullah alayhi. Hada, hakada al-a'imma. Hakada ashab al-khayr. Al-imam Abu al-Hasan al-Ash'ari, des milliers de suiveurs, al-an, des millions. Il s'est retiré, il a fait tawba. Lakin ça demande tawadu', ça demande du ikhlas, ça demande du thabat, ça demande du ilm. Ma ba'd an-nas faragh, celui qui vient, il le prend. Thumma, il n'arrive pas à assumer ses responsabilités. Qala li'annahu sahibu ash-sha'n wal qadiyya. Na'am, c'est la mas'ala, c'était lui. Qala wa zawal al-batil kulliyan aw at-takhfif minhu bihasb al-imkan wajib. C'est wajib. Ceux qui disent Abd al-Rahman, il n'est pas responsable de tout ce qu'ils font ses suiveurs. Enlever le munkar, c'est wajib. Il parle. Il les conseille. Au moins, il essaye. S'il ne peut pas enlever tout le munkar, il diminue. Lakin ar-rajul wala kalima. Bal istaghi faqat. Bal il y a des choses qui se passent. Qala faman tawaqqaf dhalika ala inkari wa yan. فمن توقف ذلك على إنكاره وبيانه وجب عليه لأن ما لا يتم الواجب إلا به وكان مقدورا فهو واجب نعم في سمنكر سيلا لا كاباسيتي سواجب عليه قال ولهذا وجب على أهل العلم بيان الحق والكشف عن الباطل لتوقف ذلك على بيانهم كما قال تعالى وإذ أخذ الله ميثاق الذين أوتوا الكتاب لتبيننه للناس ولا تكتمونه ça c'est واجب الله سبحانه وتعالى أخذ الميثاق وإذ أخذ الله ميثاق الذين أوتوا الكتاب لتبيننه للناس. واجب فالعلم تي اوبليجي دو مونتري سيلي كي مونتر با إلى آثم. قال ولا تكتمون فسا مونتر تا دو كا إما تي مونتر سي تي مونتر با تي من تي رونت في الكتمان تكتمونه سبب الكتمان كاشي. قال ولأنهم ورثوا النبي صلى الله عليه وعلى آله وسلم فالبيان في حقه لا بد منه كما بينه الإمام الشاطبي في الموافقات ودلل عليه بأمرين ملخصهما. نعم وقول النبي صلى الله عليه وسلم من رأى منكم منكرا فليغيره بيده وتعاون على البر والتقوى. قول الله كثير أدلة أنا ندوى دي منتخص حق الدين النصيحة. الإمام الشاطبي دو بوان يبقى منتخص أنه البيان سواجب على أهل العلم celui qui sait, il est obligé de démontrer. S'il n'est pas d'accord, montre que tu n'es pas d'accord avec هؤلاء. قال الأول أنه يلزم من كونه وارثا قيامه مقام موروثه في فرض البيان. نعم أنه يلزم من كونه وارثا أي العلماء ورثة الأنبياء. الأنبياء ils ont démontré vu que lui il a hérité de ce علم il doit démontrer comme ils ont montré ses héritiers. هذا قال الثاني للأدلة الدالة على ذلك وذكرها ولوجوبه بلا خلاف. نعم أدلة ونا نسيت كلكم من رأى منكم منكرا فليغيره بيده سواج الأمر هنا إلى للوجوب قال بلا خلاف. قال وبناء على ذلك وبنى على ذلك أي الشاطبي أو لا سبا الشاطبي لأن هنا لم يها نقرأ. قال وبنى على ذلك أن البيان يتأتى بالفعل والقول فلا بد أن يحصل ذلك بالنسبة إلى العالم كما حصل بالنسبة للنبي صلى الله عليه وسلم وهكذا كان السلف. نعم لأن السلوي كعلم إلى القدرة سواجب عليه دمونتخي نصيحة سواجب في هذا الحال الأمر بالمعروف نهي منكر سواجب في هذا الحال خاصة سي لجوز أتون سباغول خاصة سي انتهمة مثلا عبد الرحمن العدني الآن يبخي طابق يتي أكوزي منتخي كتي إنسان سواجب عليك الدفاع عن عرضك وبين الحق. لكن توساس كلام والله في الحقيقة توتش شبهات أن القوم إذن بات حجة شبه تخوبي شيخي حسن مجتهد وزيت تخوديوك عبد الرحمن إلي با غيسponsable دي تو سي كلام بلا علم. المسألة التون وطور دي أصول وليزا سيتي تا دي علم غيبون تا با دي علم في التوبة لا تخوزيوم ستتعب نفسك. قال فإذا كان البيان على العالم واجبا ولم يكن الباطل متعلقا به فيتأكد في حقه إذا تعلق به. نعم البيان اللي واجب سي الباطل اللي با متعلق بالشخص أي اللي با أكوزي ما بالك سي لوي ميم كأكوزي من باب أولى البيان الآن إلي أوجب. قال فيتأكد في حقه إذا تعلق به لاشتماله على مصلحة بيان الحق وكشف الباطل. نعم ومن طيب أسئله صوتي إذا مدخل الحق لكن الرجل حتى هذا يبقى منطقي. قال ودفع توهم رضاه به وسلام دينه وعرضه من الشبهات حتى هؤلاء يبقى لفقتهم لأن هؤلاء يسكخش يديز نوسو عبد الرحمن إلى حق سي مطخ المبطلون هؤلاء يبقى لفقتهم الوي سي نصوت الحق لا بغي لكن لماذا يبقى منطقي سيسارة كيسي. قال ونسبة الباطل إليه لقول النبي صلى الله عليه وسلم من اتقى الشبهات فقد استبرأ لدينه وعرضه. نعم celui qui s'écarte des choubouhat, il préserve son dîme et son honneur. Al-An, Abdurrahman Adani, il doit préserver son honneur. Il est accusé soi-disant du batil. Démontre. وَرَوَهُ مُسْلِمْ عَنِ النُّعْمَانِ بْنِ بَشِيرٍ رَضِيَ اللَّهُ عَنْهُ وَأَدِلَّةُ ذَلِكَ كَثِيرًا. قال فإذا لم يبادر من تعلق به الباطل إلى بيانه والانتفاع عنه وهو قادر فذلك دليل وقرين قوي على الرضا به. celui qui a la قدرة de démontrer. مثلا il est accusé d'un bâtir, il a le droit de démontrer. Et il ne le fait pas, ça montre qu'il est d'accord. Maintenant, un tas est accusé d'avoir fait telle chose. Tu es accusé d'avoir fait une martia ou une bid'a. Tu as le droit de montrer, tu as le délit, tu peux montrer. Tu démontres que tu es innocent. Si tu ne démontres pas, c'est que tu es d'accord. C'est que tu es d'accord, tu as fait vraiment cette chose. Et là, la personne, il peut s'innocenter, il s'innocente. C'est un maqsad shar'i. قال ولهذا بادر علي رضي الله عنه لما خرجت السبائية الذين ألهوه أي والعياذ بالله هذه الفرقة السبائية لسويفر دي عبد الله بن السبع ils ont prétendu que علي c'était الإله. قال إلى التنكيل بهم. نعم أحرقهم بالنار. Est-ce que علي il s'est tué, abadan. Il a montré que c'est un munkar et il les a brûlés binnar. Le fait de brûler, c'est un khata, ijtihad minhu radiyallahu ta'ala anhu, lakin al-sawab, kama bayyana ibn Abbas, annahu, il faut les tuer sans les brûler. لكن سامجتهد رضي الله تعالى عنه قال وبادر النبي صلى الله عليه وسلم إلى البراءة والانتفاء مما صنع خالد نعم لما خالد في الجهاد النبي صلى الله عليه وسلم il a envoyé une expédition jihad et les sahaba ils sont tombés sur un قوم qui parlait mal l'arabe et خالد رضي الله تعالى عنه il les a appelés à l'islam et eux en حقيقة ils ont accepté لكن ils ont dit une phrase خالد il n'a pas compris اجتهد. Et il a cru qu'ils avaient refusé. Il les a tous tués. Quand ils ont informé le Nabi sallallahu alayhi wa sallam, le Rasoul sallallahu alayhi wa sallam a dit « Allahumma inni abra ilayka mimma sana'a Khalid ». Il a dit « Ya Allah, je me désavoue ce qu'il a fait Khalid ». Et Khalid, il est mujtahid fait ça. Khalid ibn al-Walid, radiyallahu anhu. Lakin, Dalil, le Nabi sallallahu alayhi wa sallam, il a montré qu'il n'était pas d'accord. Ali, il a démontré qu'il n'était pas d'accord. Al-ulama, il a l'âme. Comme les ulama, ils ont été accusés de choses, ils ont démontré. Là, on n'est pas d'accord avec ça. Al-Rajul, il est sakit. Ça montre quoi? Qu'il est d'accord. L'annahu, il est qadil ala al-bayan. Qala. Lama qatala bani jadima. Cette tribu. Qala wa qad aslamu walakin lam yuhsinu an yakulu aslamna. Wa innama qalu saba'na. Ou sabi'na. Chef. Khalid, il a compris. Min qawlihim sabi'na. Un autre dîn. Parce qu'ils n'ont pas dit aslamna. Ceux qui veulent rentrer vers l'islam, ils disent aslamt. Eux, ils ont dit sabi'na. En fait, ils voulaient rentrer vers l'islam. Khalid, il les a tués. Radiyallahu anhu. Et il était mujtahid. Al-Nabi sallallahu alayhi wa sallam, il sait que Khalid, il n'a pas fait ça volontairement. Il est mujtahid. Lakin, ala hadha, il s'est quand même tabarra'a min al-fi'l. Il a dit, ana atabarra'a. Et entabihu, il n'a pas dit atabarra'a min Khalid. Qala Allahumma inni abra ilayka mimma sana'a Khalid. Amma Khalid, huwa il est mujtahid. Amma le fi'l, il est khata, il est khata. على كل حال قال وهذا لئلا يظن رضاه به نعم لان سي النبي صلى الله عليه وسلم il aurait pas parlé بعض الناس ils auraient pensé que le Nabi صلى الله عليه وسلم il est d'accord et le Nabi صلى الله عليه وسلم c'était l'amir c'est le Nabi c'est le Rasoul c'est lui qu'on suit il a démontré انه il est pas d'accord بهذا الفعل ولو صاحب الفعل لمعذور ما بالك الان هؤلاء الان منحرفون ils font des dalal et ta'an et des ma'asi des bid'a et الرجل لا يتكلم ça montre qu'il est d'accord قال لأنه هو الذي أرسله إلى بني جديمة جديمة إلى بني جديمة نعم c'est le prophète صلى الله عليه وسلم qui l'a envoyé donc le prophète صلى الله عليه وسلم il a démontré أن الفعل il était خطأ قال فلو سلمنا أن العدني لم يقتل ولم يغر ولم يغري ولم يحث ولم يسعى ولم يدفع أحدا إلى الفتنة وأن يكون ذلك لأنه مخالف للواقع المشاهد. En prétendant que عبد الرحمن العدني il a pas appelé il a pas ولا شيء. مع أن الأسر qu'on a vu et les témoignages qu'on a cités أنه il a appelé هذا. لكن من باب التقدير. قال فلا ينفعه الانتفاع منه ولا يغني لا في الهند ولا في السند ولما خرج من تبعات فساد أصحابه وحزبه الحقير. ولما برئ من قلقلتهم وفتنتهم لأنه ظل قريبا من سنة ونصف لا ينبس ببنشفة نعم ولو si lui il a pas appelé à hada tout ce qu'ils ont fait en son nom il a pas parlé il aurait pu démontrer pour éteindre la fitna لكن il l'a pas fait قال ينتفي مما فعلوه بل لم ينطق بحرف يبين خطأهم وانحرافهم وفسادهم كما يفعل البراءة حقيقة أي الذي يتبرى كيف والقرائن دالة على رضا بذلك وأنه رأى فإنه قال في رسالته التي أجاب بها على رسالة شيخنا يحيى أيده الله بل آني بعد مدخله إلي داكور قال وقد ذكر له شيخنا أنه جرأ الناس على الطعون والفتنة فكان جوابه ينظر من السبب في ذلك شوف quand الشيخ il a écrit une risale تقي الله ça fait la furqa les frères sont divisés هذا يطعب il a répondu il faut voir ce qu'il sabab في ذلك il sait et il rejette où à la responsabilité l'an la mas'ala est-ce qu'il est responsable les témoignages qu'on a cités inshallah takfi il a le qudra de montrer ça montre qu'il est d'accord il a la qudra et il ne montre pas ça montre le rajoul il est d'accord bel il montre l'an c'est qui le sabab c'est le sabab chez Cheikh Yahya falas haoula l'an l'an le sabab c'est Cheikh Yahya قال وهذا جواب راض مقر لا جواب كاره المنكر نعم ينظر من السبب في ذلك سامطق كده داكو قال ولأنه كان كثيرا اللقاء بأصحابه السعين في الفتنة إلى منتصف الليل. On a vu les témoignages dans des maisons, dans des champs, dans des montagnes. بعضهم ils le rencontrent secrètement. Ça montre qu'il est d'accord. Il serait pas d'accord. Qu'est-ce qu'il aurait dit? Il leur dit à Jamaa, personne ne vient me voir. Délaissez Adam, moi, ne me faites pas rentrer dans vos fitnes. لكن الرجل اللي معهم بل c'est la tête. قال وكان لا يزال في وصال معهم بعد خروجه بالاتصال واللقاء بهم والثناء عليهم كما فعل ذلك مع المفسد الحقير ياسين العدني. alors que ياسين العدني c'est lui qui a dit في شيخ يحيى الله نسأل الله أن يشفيه أن يهلكه. il est هو هذا c'est مكتوب c'est منشور لكن شوف اتصال ادي لقاءات. قال واللي بالمغرور بالخطاب ويصاحبونه في دعوته. نعم هؤلاء الآن ils font des tournées avec Cheikh Yahya. واحد يدي رافدي متسوس واحد يدي بلاديان واحد هؤلاء ils accompagnent عبد الرحمن العدني في الدعوة. ils vont dans des مساجد إلى آخر ils l'accompagnent. الآن est-ce qu'il a la قدرة de leur dire arrêtez? لا شك. قال كالشبر المبتور علي الحديفي والماكر السنبور هاني بن بريك توسلاس من رؤوس هذه الفتنة. قال قبل وبعد دعواه الزائفة في بيانه الذي لا يسمن ولا يغني من جوع فأنا له البراءة والحال كما رأيت. نعم لأنه هو à un moment donné il avait dit je me désavoue de ceux qui disent sur Cheikh Yahya, ceux qui disent dans le hadith. ça montre que ses suiveurs ils étaient à la khata. ثم ils ont continué et il dit plus rien. ça montre qu'il est d'accord. ça montre que son premier kalam c'est du kadib. والله c'est du kadib. لأنه si c'est pas du kadib continue. أما un jour t'es pas en accord avec Aoula, tout le monde t'es d'accord, ça montre qu'un des deux kalam c'est kadib. Et là, chaque que c'est le premier qui est kadib, لأن الآن il est مستمر على الطعن والسب والشتم. Et il fait du mal qu'à lui-même. نحن tout ce qu'on a lu الآن, c'est rien que pour montrer le haq. لأن بعض الناس, depuis qu'on est sorti à Damaj, يتكلمون, on était في حرب, بعض الناس, خلاص, on était des Ahl al-Sunnah, il faut nous aider, c'est fini, on est devenu des Mubtadi'a, il faut critiquer. نحن نبين للناس. حتى celui qui veut le haq. Inch'Allah, il le trouve et nous, tabri'atan lidhimma. Léana, alhamdoulilah, on a lu, on a compris, on est capable d'expliquer, on a démontré. Min hadha al-bab. Illa, wallah, on n'aurait pas dit une kalima. Lakin, min bab al-bayan, on a une responsabilité. Ba'd al-nas, ils ne comprennent pas l'arabe, ils n'ont pas les moyens de lire ce genre de risala. Inch'Allah, on a essayé de l'expliquer avec des mots simples. Hatta al-hujja taqoum, faqat. Celui qui veut suivre, celui qui ne veut pas suivre, il ne nous fait aucun mal. Mais nous, Yom Qiyama, on rendra des comptes par rapport à nos fi'ls. Faqat. Amma fulan illan, chacun, il est responsable de lui-même. Nas'Allah subhanahu wa ta'ala al-thabat wa salama wa al-afiyah. Demain, le khatima, Inch'Allah, on essaiera de faire quelques nasa'ih. Thumma, on essaiera Yom Sab de commencer. Anna, j'avais préparé plusieurs kalimat, on les a jamais faites, là, quand j'avais avancé dans la préparation. Fitana qud ha'oula. Léana, al-haqiqa, c'est muhim. Al-an, on sait les usul qu'ils ont khalif. On sait, l'hukm al-hizbiya, il est à sa place. Al-an, al-qawm, ils ont des tana qudat ajib. Et ça montre qu'ils sont à la batil. Al-an, on a cité les usul qu'ils ont khalif, ça suffit. Lakin, ils ont du tana qud, des contradictions. Plusieurs exemples, Anna, j'avais rassemblé. Inch'Allah, on essaiera de faire 3 ou 4 kalimat fi hada, hatta on complète hadihi risala. Inch'Allah, on en reparlera si on peut commencer samedi. Wa illa, on essaiera de choisir un livre, on fait le livre et dès que c'est fini, naqra. سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك. مع تحيتي دماج افاق.com. ولا تركنوا إلى الذين ظلموا فتمسكم النار. الحذر من الركون إلى الظلمة من شيعة أو حزبيين، لا تركن إليهم، هؤلاء ثعابين.